சர்வதேச திசா காலே சர்வியாச பராக்கிரம ராமானுஜாரி திவ்யாஜா வர்ததாம் அபிவர்ததாம் ராமானுஜாரி திவ்யாஜா பிரதிபாசரமுஜ்வல திகந்த வியாபினி பூயாத் சாஜலோக இதயிணி ஸ்ரீமன் ஸ்ரீரங்கஸ்ரீயம் அனுபத்ரவாம் அனுதினம் சம்வர்தய ஸ்ரீமன் ஸ்ரீரங்கஸ்ரீயம் அனுபத்ரவாம் அனுதினம் சம்வர்தய நமோ ராமானுஜாரியாய வேதாந்தார்த்த பிரதாயினே ஆத்ரேய பத்மநாபாரிய சுதாய குணசாலினே ராமானுஜயாபாத்திரம் ஞான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசியம் வாழி ராமானுஜ பிரணாம் மாதவால் வாழும் அணி நீங்குவாந்த குருவாழியவன் மாடன்மரையும் ராமானுஜன் பாடியமும் தேரும்படி உரைக்கும் சீர் பஞ்ச பரசமயம் மாற்ற வந்தோன் வாழியே மண்ணுகள் ஊதூராம் மனமகப்போன் வாழியே கஞ்ச திருமங்கை ஒக்க வந்தோன் வாழியே கரியனுடைய குடிகொண்ட கருத்துடையோன் வாழியே செஞ்சல் தமிழ்மறைகள் தெளிந்துரைப்போன் வாழியே திருமலைமால் திருமணியாய் சிறக்க வந்தோன் வாழியே தஞ்ச பரகதியை தந்தருள்வோன் வாழியே தண்டமிழ் தூப்பல் திருவேங்கடவன் வாழியே நாகவன் தான் வாழ நான்மறைகள் தாம் வாழ மாநகரின் மாறன்மறை வாழ ஞானியர்கள் சென்னி நிசேர் தூப்புல் வேதாந்த தேசியனே இன்னொரு நூற்றாண்டிரம் ஸ்ரீமல்லட்சுண யோகீந்திர சித்தாந்த விஜயத்யம் விஸ்வாமித்ர குலோத்பூதம் வரதார்ஜமகம் வயே சர்வதந்திர சுதந்திராய சிம்ஹாய கவிவாஜினாம் வேதாந்தாச்சாரிய வரியாய வெங்கடேசாய மங்களம் நவசியமாசி ஸ்ரோணாயாம் அவதீர்ணாய சூரியே விஸ்வாமித்ராந்தயாய அஸ்து வெங்கடேசாய மங்களம் பிதாயஸ்யானந்த சூரிஹி புண்ணியதீர்காட்சயஜ்வனஹ பௌத்ரவயஸ்தனயஸ்தோதாரம்பாயாஸ்தஸ்ய மங்களம் வெங்கடேசாவதாரோயம் தத்கண்டாம் சதவா பவேத் யதீந்திராம் சதவேத்யேவம் விதர்க்யாயாஸ்து மங்களம் ஸ்ரீபாஷ்யகார பந்தாம் ஆத்மநாதரிதம் புனஹ உத்தர்த்துமாகதோ நூனும் இத்யுக்தாயாஸ்து மங்களம் யோபால்யே வரதாஜ்யஸ்ய பிராச்சார்யஸ்ய பராந்தயாம் அவாப்யவிருத்திங்கமிதஹ தஸ்மை யோக்யாய மங்களம் ராமானுஜாரியாதாத்ரேயாது மாதுலாத் சகலாக் கலாஹ அவாபவிஷத்தத்யேய தஸ்மை பிராஜ்யாய மங்களம் சுதப்பிரகாசிகா பூமோ ஏனாது பரிரட்சிதா பிரவர்த்திதா ஜ பாத்ரேஷு தஸ்மை ஸ்ரேஷ்டாய மங்களம் சாம்ஸ்கிருதேபிர்திராமிதீபிஹி பக்தேபிகிருவர்ஜனாம் யசமுஜ்ஜவயாமாச தஸ்மை சேவ்யாய மங்களம் யக்ஷாதிலாப பூஜாசு முகோ வைஷ்ணவேஜனே கைரியசாம் பிராப்த தஸ்மை பவ்யாய மங்களம் யஸ்மாதேவ மயா சர்வம் சாஸ்திரமக்ராஹினான்யதாம் தஸ்மை வேங்கடநாசாய மம நாசாய மங்களம் பித்ரே பிரம்மோபதேற்றே மே குரவே தெய்வதாயசாம் பிராவிப்பியாய பிராபகாயாத்து வெங்கடேசாய மங்களம் யக்கிருதம் வரத அரியேண வேதாந்தாச்சாரிய மங்களம் ஆசாத்தேன தினம் சுவிபவேன் மங்களபாஜனம் பத்ரபத மாசகத விஷ்ணுமலர்ச்சே வெங்கட மகித்ரவதி தீர்த்ததனபூதே பிராதுரபவஜகதி தைத்திரிபுகண்ட ஹந்த கவிதார்கிக மிருகேந்திர குருமூர்த்தியா சசங்கசக்கரலாஞ்சன சதுர்த்தபுண்டமண்டித சகண்டலக்ன சத்துளசனர்கபத்மமாலிக சிதந்தரீய சூத்தரீய யஜ்ஞசூத்திரசோபித மமாவிரஸ்து மாசே குருஸ்த வெங்கடேஸ்வர அனந்தசூரியசூனவே விநந்தியமான வைபவாத் திகந்தவாதி ஹம்சஜேத்திர காலமேகதேசிகாத் உபத்த சர்வசாசனாய ஹந்த வருஷ விம்சதும் புன புன நமஸ்கிரியாஸ்து வெங்கடேஷ சூரையே குரவுவாதி ஹம்சாம்புதாச்சாரிஹேஷே ஜனாபுத்திஹீனா யதீந்திராப்ரியாஸ்து யதீந்திராப்ரியா விஷ்ணு காருண்யதூராஹ குதோ முக்தி வார்த்தா ஹி சாதுர்க்யுதானாம் ஹேதே சஞ்சாதஹேதே முனிஜனவசனே பிராப்து நித்யாபமானே சங்கீர்ணே சர்வவர்ணே சதிதனுணே நிஸ்பிரமாணே புராணே மாயாவாதே சமோதே கலுகருஷவசாத் சூன்யவாதே விவாதே தர்மத்ராணாய யோபூத் சஜித் பகவான் விஷ்ணுகண்டாவதாரம் கவிதார்கிக கலபௌரஜ கபிளீகிருதி சிம்மம் கமலாவதி கருணாரச பரிவர்த்தித போதம் யதிநாயக பதபங்கஜ யுகலீ பரதந்திரம் பஜமானச புஜவேங்கட பஜதேசிக மனிஷம் அகில ஊனரக்ஷா சாதனாயாவதீர்ணே குமரி கலீலாசத்வாந்த திக்மாம்சுஜாலே நிரவதி கருணாப்தோ வேதஜூடா குருமே பவது பரமபக்திஹி ஸ்ரீநிதோ வெங்கடேசே.